श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. प्रह्लादगोकुलगजेन्द्रपरीक्षिदाद्याः त्रातास्त्वया ननु विपत्तिषु तादृशीषु सर्वं तदेकमपरं मम रक्षणं ते संतोल्यतां त्रिदशनायक किङ्घरीयः. ஐம்பதாவது பத்தியம், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. மறுபடியும் தன்னை எம்பெருமான் ஆட்கொள்ள வேண்டும், தான் பண்ண பிரபத்தியானது பழிக்க வேண்டும் என்கிற ஒரு பாவத்தில் இந்த 50வது பத்தியத்தை சுவாமி கவனம் செய்திருக்கிறார். 49வது பத்தியத்தில் அஜ்ஞான வாரிதிம் அபாய துரந்தரம் மாம்ன்ற பத்தியத்தில் தன்னுடைய அந்த கார்பண்யத்தை இன்னும் விஸ்தாரமாக நிவேதித்தார் எம்பெருமான்கிட்ட. இப்போ சுவாமி ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார். தனக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் எம்பெருமான் ஆட்கொண்டிருக்கான். அதில் முக்கியமாக சில பேர், உதாரணத்துக்கு பிரகலாதன் கோகுலத்தை ரட்சித்தான், கிருஷ்ணாவதாரம் பண்ணிச்சு மொத்த கோகுலத்தை ரட்சித்தான். அப்புறம் கஜேந்திரனுக்கு பண்ணது ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம். அவர் பரீட்சித்து ஆதிபதம் போட்டுண்டார். இப்படி எம்பெருமான் எல்லாரையும் காப்பாற்றின அவ எல்லாரையும் ஒரு பக்கம் வை, தராசில் அடியேன ரட்சணம் பண்ணுறத ஒரு பக்கம் வை, நீயே பார்த்துக்கோ எது கரியஸ், எது வந்து ரொம்ப பெரிதுன்னு நீயே பார்த்துக்கோன்னுட்டார். அதாவது என்ன தாத்திரம் கேட்டால், அவளை காப்பாற்றுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, அடியேன ரட்சணம் பண்ணுறதான் ரட்சணம் அப்படின்னு சொல்லுமோ லோகத்தில், இதை பண்ணால் அதை பண்ணான்னா இதை பண்ணி காட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னை காப்பாற்றி காட்டு, அதுதான் பெரிய வசந்த காரியன்ற ரீதியில் மறுபடியும் விஜயானம் பண்ணுறார். இந்த பத்தியமானது நிறைய இடத்துல இந்த மாதிரி சுவாமி சாதிச்சிருக்காரு இதே தீமில். இதுதான் ரெண்டு மூணு அடைய விஜயாபனம் பண்ற அபீதி ஸ்தபத்துல வரைச்சு கயாது சுதவாய சத்விரத புங்கவ திரௌபதி விபீஷண புஜங்கம பிரஜகனாம்பரீஷாதய. 19வது பத்தியம் அபீதி ஸ்தபத்தை மொத்த பேர் லிஸ்ட் பண்ற சுவாமி. கையாது சுத்தன்னு சொன்னா பிரகலாதன், இங்கே பிரகலாதன் பேர் இங்க இங்கேயும் மென்ஷன் பண்றார். அதே மாதிரி வரதராஜ பஞ்சாசத்துல வரைச்சு அந்த ஆணைக்கு அருளுகின்ற கண்ணனான்னு திருமாலை பாசுரமான ஒன்று இருக்கு. அந்த ரீதியில சத்வம் சயேவ ரபசோ பவதூபவாஹ்ய சக்கரம் ததேவ சிதாரமஹம் ஜபால்ய அப்படிங்கிற 40வது பத்தியத்துல மாதங்க மானுஷபிதா ந விசேஷ ஹேது, எம்பெருமானே கஜேந்திரன் ஒரு யானை, அடியேன் ஒரு மனுஷன் ரீதியில் நீ பேதத்தை பார்க்கறியா, பார்க்க முடியாது அப்படின்னு தன்னை காப்பாத்தி ஆகணும்னு ரீதியில் சாதிச்சார். அதே மாதிரி கஜேந்திரக்ஷா துரிதம் பவந்தம் கிராகேர் விவாகம் விஷயர் விகிருஷ்டகன்னு கஜேந்திரனை பிடிச்சதோ ஒரு முதலை, அடியேனை பிடிச்சிருக்கிறதோ பல முதலைகள் ரீதியில் அங்கேயும் சாதிச்சார். அந்த ரீதியில் இந்த நம்ம பத்தியத்தை அனுபவிக்கலாம். இப்போ இந்த பத்தியத்தில் திரிதஷ நாயக்கான்ற சம்போதன பதம் போட்டுண்டார். திரிதஷ நாயக்கன் சொன்னால் தெய்வநாயக்கனே. கிம் கரியா இது சந்தோல்யதாம் அப்படின்னு தாத்பரியம் அப்படின்னு முடியறது பத்தியமானது. கிம் கரியா, கரியஸ்ன்றது குரு சப்தத்தினுடைய ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. கரியஸ், கிம் கரியஸ், எது பெருசு, இது சப்தத்தை அதிகாரம் பண்ணிக்கணும். சந்தோல்யதாம், துலனம் பண்ணுறதுன்னா தராசு மாதிரி பிடிச்சி பார்க்கறது, கம்பேர் பண்ணி பார்க்கறது, இந்த துலா ராசின்லாம் சொல்கிறோம். அப்போ தோல்யதான்றது அது கர்மணி பிரயோகம், தோல்யத்தே அதோடைய லோட்டு தோல்யதாம், சம்யக்கு தோல்யதாம் சன் தோல்யதாம்னு அர்த்தம், நன்றாக எடை போட்டு பார்க்கப்படட்டும் அர்த்தம். கிம் கரியா இது சன் தோல்யதாம். அப்போ எந்த ரெண்டு அப்படின்னு கேட்டால், ஏகம் மம ரக்ஷணம், அல்லது ஏக்கத்தை அந்த பக்கம் கொண்டு போயிட்டா மம ரக்ஷணம் அப்புறம். மம ரக்ஷணம் சொன்னால் மத் ரக்ஷணம், என்னை காப்பது, என்னை காப்பது மற்றொன்று, அப்புறம்னா மற்றொன்று வேறொன்று. அப்ப ஏக்கம்னு நுழைக்கணும் இல்லையா, அந்த ஏக்கம் எதுன்னு கேட்டா பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக தத் சர்வம் தே ஏகம்னு போட்டுண்டர். பிரஹ்லாதன் என்ன தைத்திய ஹிரண்யகசிபனுடைய புள்ள பிரஹ்லாதன், கோகுலம் போட்டுண்டர். கோகுலம்னா தாத்திரம் கேட்டா இந்திரனுக்கு அந்த விழாவை எடுக்கிறதுக்கு அவ முனைஞ்சப்ப அதை தடுத்து தனக்கு பண்ண சொல்லி அப்ப இந்திரனுடைய சின்னத்துக்கிட்ட சின்னத்திலிருந்து மொத்த கோகுலத்தையே அந்த கோவர்தன தாரியா இருந்துட்டு காப்பாத்தினான். அதனால கோகுலம் அல்லது பசு மந்தைன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதுக்கு. அப்புறம் கஜேந்திரன், அப்புறம் பரீட்சித்து, பரீட்சித்து அஸ்வத்தாம நம்ப விட்டப்ப பஸ்மமா போயிருத்த அந்த சிசு, அப்ப அத மறுபடியும் ஒரு ஜீவிக்க செய்தான். அப்படிப்பட்ட தாதுஷீஷு விபத்திஷுன்னு போட்டுட்டார். தாதுஷீஷுன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஆபத்துகள் இருந்தது, அப்படிப்பட்ட ஆபத்துகளில் சப்தமி பக்தி பகுவச்சனம். விபத்திஷுன்னு சொன்னா விபத்துன்னு தமிழ் சொல்றாங்களே விபத்து, அதான் விபத்து, அது சம்ஸ்கிருத சப்தம் அது விபத்துன்றது. விபத்திஷுன்னு சொன்னா அப்ப அதுவும் சப்தமி பக்தி பகுவச்சனம். மிகப்பெரிய ஆபத்துகளில் துவயா திராத்தாக நனு அப்படின்னு கேட்கிறார். துவயான உன்னால், திருத்தியா பக்தி ஏகவச்சனம் விஷ்ணு சப்தம், உன்னால் திராத்தாக. இப்ப பரீட்சித் ஆத்யாக திராத்தாக, இது கர்மணி பிரயோகம். அது பரீட்சித்து முதலியவர்கள் உன்னால் காக்கப்பட்டார்கள் என்றோ அப்படின்னு கே நனுன்னு கேட்டா சம்ஸ்கிருதத்துல ஒரு இண்டீடுன்னு அர்த்தம், இல்லாட்டி இல்லையா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அர்த்தம். திராத்தாக நனு தர்வம் தே ஏகம்னு போட்டுட்டார். அது எல்லாம் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காலோ அவள் ரக்ஷணம் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மமரக்ஷணம். மமரக்ஷணம்னா என்னுடைய என்னை காப்பாற்றுவது இன்னொன்று. அப்புறம் கிம் கரியாக இது சந்தோல்யதான்னு போட்டுட்டார். இது ரெண்டுத்தையும் நீயே எடை போட்டு பார்த்துக்கோ, எது பெருசுன்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு தாத்பரியம். அதாவது என்னை காப்பாற்றி நீ ரக்ஷகன்னு பேர் வாங்கிக்கோனு தாத்பரியம். என்னை காப்பாத்தினாதான் உனக்கு ரக்ஷகன்ற பட்டமானது பொருந்தும்ன்ற ரீதியில இந்த இந்த அற்புதமான பத்தியத்தை அமைச்சிருக்கார். ஒரு தான் அமைத்து பார்த்தோம்னா திருதர்ஷ நாயக்கா பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக தாதுஷீஷு விபத்திஷு துயா திராத்தாக நனு தர்வம் தே ஏகம் மம ரக்ஷணம் அபரம் கிம் கரியா இது சந்தோல்யதாம். திருதர்ஷ நாயக்கா தெய்வநாயகனே பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக, பிரஹ்லாதன் என்ன கோகுலம் என்ன கஜேந்திரன் என்ன பரீட்சித்தன்ன ஆத்யாகனு பதம் போட்டிருந்ததுனால எல்லாரையும் எடுத்துக்கலாம். நம்ம யார் யாரெல்லாம் பிரசித்தமாக எம்பெருமானால் காப்பாற்றப்பட்டார்களோ எல்லாரையும் எடுத்துக்கலாம். துவயா திராத்தாக நனு தாதுஷீஷு விபத்திஷு துவயா திராத்தாக நனு, மிகப்பெரிய ஆபத்துகளில் உன்னால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர் என்றோ அப்படின்னு கேட்கறோம் இல்லையா. அது மாதிரி இந்த ஆத்யாக பதத்தை ரெண்டு மணி நேரத்தில் சுவாமி பயன்படுத்தியிருக்கார். கருணாத்யாக ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தேன்னு பரமார்த்த சுதியில் ஆத்யாக பதம் வந்திருக்கு. தத் சர்வம் தே ஏகம், அது எல்லாம் உனக்கு ஒரு பக்கம் ஒன்று. மமரக்ஷணம் தூ அபரம்னு சொல்ற, என்ன என்ன காப்பாற்றுவது மற்றொன்று. கிம் கரியஹ இதி சந்தோல்யதாம், இதுல எது வந்து சிறந்தது அல்லது பெருசுன்னு நீயே பார்த்துக்கோன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். சந்தோல்யன்ற பதத்தையும் பயன்படுத்திருக்கார். சாரம்ச சந்தோல்ய அப்படின்னு அதுவும் இன்னொரு இடத்துல நம்ம அது அஷ்டபுஜ அஷ்டகத்தில் நான்காவது பத்தியத்தில் சாரம்ச சந்தோல்ய பலாந்தரானு அங்கேயும் அந்த சந்தோல்ய அந்த பதத்தை பயன்படுத்தியிருக்கார். இதுதான் அந்த ஐம்பதாவது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அன்பையும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.